ഇമാങ്കടനാഥാര്യകവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സ്വദാഹൃതി അസ്മത്പൂർവംപ്രായേ നമഃ ശ്രീമത്യൈ ഗോദായേ നമഃ. രണ്ടാമത് പൗസുരം തൃപ്പാവയിൽ പയ്യത്തു വാഴ്വീർക എന്നത്. ഇതിൽ പയ്യത്തു ഇന്ന പരമൻ അടിപ്പാടി என்பதாக எம்பெருமானை ஆண்டாள் நாச்சியார் கௌரவிக்கின்றாள். இதில் பையத்துயின்ற என்றால் பைய மெல்ல மெதுவாக துயின்ற சைன திருக்கோளில் திருக்கோளத்தில் எழுந்துள்ள இருக்கின்றவன் என்று பொருள். பையத்துயின்ற அதாவது என்ன என்ன பொருள்? யோக நிதிரை செய்கிறவன். பகவான் எத்தனையோ நிலைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதெல்லாம் நம் போன்றவர்களை ரட்சிப்பதற்காகவே. அவன் இருப்பதோ ஸ்ரீவைகுண்டம், அங்கிருந்து இறங்கி வருகிறான். இதில் வியூக அவதாரம் அது திருப்பார்க்கடலில் சைனத்திருக்கோலத்தில் இருப்பது. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி என்று விளக்கின்றாள். ஆகவே திருப்பார்க்கடலில் யோக நித்திரை செய்கின்றவன் பரமன் என்பதாக பொருள். பொதுவாகவே பெருமாளை சேவிப்பது என்பது நம்முடைய சுரூபம். அதில் ஒவ்வொரு நிலைகள் உண்டு. நின்ற திருக்கோளம், இருந்த திருக்கோளம், கிடந்த திருக்கோளம் என்பதாக. அதாவது நம் திருவேங்கடமுடையான், நம் தேவப்பெருமாள் இவர்களெல்லாம் நின்ற திருக்கோளத்தில் எழுந்துள்ளிருக்கின்றனர். அவர்களை சேவிப்பது அது ஒரு கம்பீரமான அழகு. இருந்த திருக்கோளம் என்பது நம் கோவிந்தராஜ பெருமாள் உற்சவர் எழுந்துள்ளிருக்கின்றார், அது ஒரு அழகு. அதாவது அமர்ந்த திருக்கோளத்தில் எழுந்துள்ளிருப்பது அது ஒரு அழகு. ஆனால் கிடந்த திருக்கோளம் எல்லார் மனதையும் வென்றுவிடுமாம், எல்லோருக்கும் மிகவும் பிடிக்குமாம். ஆழ்வார் அனுகிரகிக்கிறார், உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானே என்று கூறுகின்றார். அதாவது உறங்குவான் போல் யோகு செய்த பரமணவன் தூங்குகின்றான், உண்மையில் தூங்கவில்லை. யாருக்கு தூக்கம் வரும்? தமோகுணம் ரஜோகுணம் இருப்பவர்களுக்குத்தான் தூக்கம் வரும். நமக்கெல்லாம் மிஸ்ர சத்துவம், பெருமாளுக்கோ சுத்த சத்துவ குணம். ஆதலால் அவனுக்கு தூக்கமே வராது. நம்மாழ்வார் கூறும் பொழுது ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, மூன்று மூர்த்தி, பலமூர்த்தி ஆகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே என்பதாக நான்காம் பத்தில் கூறுகிறார். இதில் பாருங்கள், பெருமாள் சிருஷ்டியை எல்லாம் செய்தாராம். செய்துவிட்டு ஆனந்தமாக யோக நித்திரை செய்வதற்காக திருப்பார்கடலில் அனந்த சயனத்தை அடைந்து விட்டார் என்பதாக அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். அதனால் இது விசேஷமான திருக்கோளம். ஆன்றோர்கள் கூறுகின்றனர், மத்தியே க்ஷீரபயோநிதி சேஷசயனே என்பதாக. மத்தியே பயோதி சேஷசயனே, பயோதி என்றால் பார்க்கடல். அந்த பார்க்கடத்தில், பார்க்கடலில் அனந்த சேஷனில் சயனம் கொண்டிருப்பவர் நம் எம்பெருமான், நம் நாராயணன் என்பதாக ஆச்சாரியா எல்லாம் அனுபவிக்கிறார். அதனால சயனத்திற்கோளன்றது ரொம்ப விசேஷமானது. இன்னும் விசேடமாக, நின்றது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்று வெகனை கிடந்தது. ஊரகத்தில் நின்ற திருக்கோலத்திலும் பாடகத்தில் இருந்த திருக்கோலத்திலும் திருவக்கா யதோர்த்தகாரி பெருமாள் சன்னதி. அங்கோ கிடந்த திருக்கோலத்தில் இழந்துள்ளிருக்கின்றாராம். அது மட்டுமா, நாகத்தினை குழந்தை வெக்கா திருகவுள் நாகத்தனை பார்க்கும் ஆதி நெடுமாள் என்றெல்லாம் பெருமாளை சயன திருக்கோலத்தில் சேவிப்பதை அவ்வளவு ஆனந்தமாக அனுபவிக்கின்றார்கள் ஆழ்வார்கள். இது மிகவும் மிகவும் ரொம்ப முக்கியமானது. சயன திருக்கோலத்தில் சேவிப்பதே மிக ஆனந்தமாக இருக்கும். அதுவும் திருக்குழந்தையில் புத்தான சயன திருக்கோலம், எழுந்தவாறு கிடந்தவாறு தலையை தூக்கிண்டு திருமழிஷி பிரானோடு பேசுற பெருமாள், அதனால உத்தான திருக்கோலம். அது ஒரு அழகு. ஆகவே பார்க்கடல் பையற்றுகின்ற மென்மையாக ஆனந்தமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றான், அதாவது யோக நிதிரை செய்கின்றான் இம்பெருமான். அவன் யார் என்றால் பரமன். பரமன் என்று ஒரு அழகான வார்த்தையை உபயோகம் பண்ணிவிட்டால் ஆண்டாள் நாச்சியார். அப்படி என்றால் என்ன? பரமன் என்றால் உத்கிருஷ்டன், உயர்ந்தவன். எதில் உயர்ந்தவன்? தன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தால் உணர்ந்தவன், உயர்ந்தவன். திருக்கல்யாண குணங்களால் உயர்ந்தவன். தன்னுடைய செயல்கள், பிரவர்த்திகள், சேஷ்டைகள் அவைகளால் உயர்ந்தவன். அது மட்டுமா, தன்னுடைய திருமேனி அழகு, திருமேனி அழகால் உயர்ந்தவன். இவன்தான் பரமன், உயர்ந்தவன், எல்லா விதத்திலும் உயர்ந்தவன். உபநிஷத் கூறுகின்றது, சகாரணம் கரணாதிபாதிபஹ நதஸ்தமஸ்தாபி அதிகஸ்த த்ருஷ்யதே. கரணாதிபாதிபன் என்றெல்லாம் விட்டுடலாம். நதஸ்தமஸ்தாபி அதிகஸ்த த்ருஷ்யதே, அவனுக்கு சமமும் இல்லை, அவனை காட்டிலும் உயர்ந்தவனும் இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக மிக உயர்ந்தவன் எம்பெருமானே. அதனால் பரமசப்தத்தால் என்ன கூறப்படுகின்றது என்றால் பாரம்யம் கூறப்படுகின்றது. பாரம்யம் பரதேவதை என்று பொருள். அவனே சர்வாத்மனா பாரம்யத்தை உடையவன், அனைத்து தேவதைகளை காட்டிலும், அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள சேதனாசேதனங்களை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவன் நம் எம்பெருமான். ஆழ்வார் நம் திருவேங்கட உடையானை பார்த்து அனுபவிக்கின்றார், வாகின்ற தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா தன்வேங்கடம் ஏகின்றாய். அனைத்து உலகத்திற்கும் நாதனாக எழுந்து இருக்கின்றான் நம் திருவேங்கடமுடையான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா அவன். அதனால் அவன் அப்படி எழுந்துள்ளிருக்கின்றான். ஆகவே அவன் பரமனாகிவிட்டான். பரமா என்று விளக்கிறார் நம்மாழ்வார். முதல் பாசுரமே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்வு அற, இவனை காட்டிலும் உயர்வு யாருமே கிடையாது. அப்படி என்றால் அவனுக்கு சமமும் யாரும் இல்லை என்பது உள்ளர்த்தம். அவனுக்கு சமமும் இல்லை, மேலேயும் இல்லை, எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்து நிற்பவன் நம் எம்பெருமான் என்பதாக கூறி பத்தாம் பத்தில் சொல்லும் பொழுது பணி நெஞ்சே நாளும் பரம பரம்பரனை. ஏ நெஞ்சே, நெஞ்சமே, பணி யாரை? பரம பரம்பரனை, பரமனாய் எழுந்துள்ளிருப்பவன், பரத்திற்கெல்லாம் பரனாக எழுந்துள்ளிருப்பவன். பராத்பரம் புருஷமுபைதி என்பதாக உபனிஷத் ஓதுகின்றது. பரத்தை காட்டிலும் பரன், அப்படிப்பட்ட புருஷன். அந்த புருஷன் யார் என்றால் நம் பெருமாள். அந்த பெருமாளை இந்த முக்தனானவன் அடைகின்றான். அதை வைத்து ஆழ்வார் கூறுகின்றார், பனினெஞ்சே நாளும் பரம பரம்பரனை பிணியொன்றும் சாரா பிறவி கெடுத்தாலும். அந்த பரவனான புருஷனை பகவானை சேவித்து விட்டால் நமக்கு எந்த பிணியும் வராது. பிணி என்றால் என்ன? சாதாரண நோய் அல்ல, சம்சார நோய் நமக்கு வராது. எதுவுமே வராமல் நாம் ஆனந்தமாயிருக்கலாம். வராக புராணத்தில் மிக அழகாக கூறுகின்றார் திருவாசல், எது எதத் பரமம் பிரம்ம வேதவாதேஷு பட்யதே ததேவ புண்டரீகாக்ஷம் ஸ்வயம் நாராயணஃ பரம் ஸ்வயஜ்ஞைர் விவிதைரிஷ்டைஹி தானைர் தத்தைஸ்து சத்தமாம் அத்தோ பரமோ தேவஹம் ஸ்வயம் நாராயணோ ஹரி என்பதாக துர்வாசர் கூறுகிறார். இந்த பரமமான பிரம்மம், பரமம் என்றால் உயர்ந்தது, அந்த உயர்ந்த பிரம்மம், பிரம்ம சப்தத்திற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. ஆனால் பரமாத்மாவை கூறுவதைத்தான் பிரம்மசப்தம் முக்கியார்த்தமாக உள்ளது. அது உயர்ந்த பிரம்மம் என்பதனால் பரபிரம்மம், பரமம் பிரம்மம். அந்த பரமம் பிரம்மம் யார் என்றால் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றவன், விளையாடுகின்றவன், தாமரை கண்ணினன், புண்டரீகாட்சன், அவன் நாராயணன். தியாகங்கள் செய்யுங்கள், ஆராதனங்களை செய்யுங்கள், தானங்கள் செய்யுங்கள், அனைத்தையும் செய்தால் அப்படிப்பட்ட நாராயணனை நாம் அடையலாம் என்பதாக கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் பரமஹ என்றால் இரண்டு சமாசத்தை கொண்டு இரண்டு அர்த்தங்கள் கூறுகின்றனர் பெரியோர்கள். பரா மா எஸ் சகா, பரா உயர்ந்த, மா பிராட்டி, எஸ் எவனுக்கு இருக்கிறாளோ அவன் பரமாத்மா, அவனுக்கு எம்பெருமானால் தான், எம்பெருமானவன் அனைத்து லோகத்துக்கும் அவன் உயர்ந்தவன், ஜெயத்காரணன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் பிராட்டியோட சேர்க்கையினால்தான் அவனுக்கு ஏற்றமையே வருகிறதான். அதனால் அவன் பரமனாகிவிட்டான். பரமன் என்றால் பராமாயசி சகா, உயர்ந்த பிராட்டி யாருக்கு இருக்கிறாளோ அவன் பரமன். பிராட்டியினுடைய வைபவம் வாசாம கோச்சரம். யஸ்யாஸ்தே மகிமானமாத்மனைவ துவல்லபோதி பிரபு நாளம் மாதுமையத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் சுதா என்றெல்லாம் பெருமானுக்கும் தெரியாதாம் அவளுடைய மகிமை, அவளுக்கும் தெரியாதாம் அவளுடைய மகிமை. அப்படிப்பட்ட உயர்ந்த மகிமைகளை உடையவள் பிராட்டி, அவளை உடையவன் நம் எம்பெருமான். எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்தில் அவளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கின்றானாம் எம்பெருமான். அதனால் பரமன் என்றால் உயர்ந்த பிராட்டியை உடையவன் எம்பெருமான் என்பதாக ஒரு பொருள். இன்னொரு பொருள், முன்பு கூறியவாறு பரஹ மா யஸ்மாத் சஹ, யஸ்மாத் எவனை காட்டிலும் பரஹ உயர்ந்தவன், மா இல்லையோ அவன் பரமஹ, அவனை காட்டிலும் யாருமே உயர்ந்தவன் இல்லை. இப்படி எல்லோரை காட்டிலும் உயர்ந்தவனாகவும், உயர்ந்த பிராட்டியை உடைத்ததால் அவன் உயர்ந்தவனாக இருப்பதனாலும், அது மட்டுமில்லாமல் பையத்துயின்றவனாக இருக்கின்றான். உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் அல்லவா அவன், அப்படி எழுந்துள்ள இருப்பதால் அவனுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாகின்றது. யோக நித்திரை செய்வதால் நம்மை எப்பொழுதும் அருள்கின்றான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிராட்டி கூறுகிறாள், சுகசுப்த பரந்தபா, பொதுவாக தூங்கும் பொழுது சில பேர் அழகாக இருப்பார்கள், சில பேர் அழகே இருக்காது. ஆனால் நம் எம்பெருமான் எப்படி இருந்தாலும் அழகாக இருப்பான், தூங்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கின்றானாம். அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம், தூங்கும் பொழுது கூட பரந்தபகா. இத விரோதிகள், பாகவதர்களுக்கு விரோதிகள் யார் இருந்தாலும் அவனுக்கே என்று விரோதிகள் யாரும் இல்லை. பாகவதர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களை தூங்கியிருக்கும் சமயத்திலும் அவர்களை அடித்து விடுவான், பாகவதர்களை ரட்சித்து விடுவான். சுகசுப்த பரந்தபகா என்பதற்கு யாக்கியானம் விடுகிறார்கள் பெரியோர்கள். ஆகையால் பையத்துயின்ற பரமனடிபாடி என்பதனால் யோக நித்திரை செய்தருகின்ற பிராட்டியை உடைத்ததனால் பரமனாக, உயர்ந்தவனாக, எல்லோரை காட்டிலும் உயர்ந்தவனாக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுடைய திருவடியை நாம் பாட வேண்டும். பாடி அனைத்து விரதங்களையும் நன்றாக நோக்கு நல்ல பலனை அடைய வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தில் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமனான எம்பெருமானை அழகாக இந்த திருநாமத்தால் பையத்துயின்ற பரமன் என்ற திருநாமத்தால் வெளித்து ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகிக்கின்றார். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினேன் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே கோதாயே நமஹ.